நந்தன் உயிர் தோழிய கண் திறந்து பார்த்தாய், காதலை நான் உணர்ந்தேன். நெற்றி முடி ஓரத்தில் என் உயிரை இழுத்தாய், சட்டென்று நான் விழுந்தேன். ஒரு கண்ணோ என் விடியை கீறியதே, மறு கண்ணோ என் நெஞ்சில் ரயில் ஓடும் பாலம் போல அன்பே என் மனசின் உள்ளே காதல் அலறி ஓட. I'm gonna see the world.